శ్రీమన్నూతన రంగనాథత్రాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణార్థ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతర సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన మాఘదీషయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమః నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కర్పార్ రామవిరాణిగల్లాల్ మట్రుం కర్పరో పుర్పా ముదలా పుల్లరుం పాది ఒன்றன்றையே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்குயிட்டனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாஹம் சதா ஹிருதி. சபாயை நம ஹம்ச சந்தேசத்தில் 14வது ஸ்லோகத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமி தேசிகன் 13வது ஸ்லோகத்தில் அந்த ஹம்சமானது ராஜ உபச்சாரத்துடன் இலங்கைக்கு செல்லக்கூடிய பிரகாரத்தை விளக்கிச் சொன்னார். இங்க மார்க்கத்தில் சுக சஞ்சாரத்தை விளக்கியவராக சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருவாக்கின் மூலமாக இலங்கையில செய்ய வேண்டிய விஷயங்களை ஹம்சத்திற்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த 14வது ஸ்லோகம். அவ்வளவு சுகமாக வழியில சஞ்சரிக்கக்கூடிய விஷயத்தை தெரிவித்தவர் இலங்கைக்கு போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹம்சம் கேட்பதாக கொண்டு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். திரக்ஷ்யேவம் பிரியசக சுகம் லங்கிதாத்வாசகீம் தே சீதாம் க்ஷேத்ரேஞ்சனகநிருபதே உத்திதாம் சீரகிருஷ்டே கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சின் மதர்த்தம் பூமௌ லோகே வஹதி மஹதீம் ஏக பத்னி சமாக்யாம் த்ரக்ஷ்யேவம் பிரியசக சுகம் லங்கிதாத்வாசகீம் தே சீதாம் க்ஷேத்ரே ஜனக நிருபதே ருத்திதாம் சீரகிருஷ்டே கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சின் மதர்த்தம் பூமௌ லோகே வஹதி மஹதீம் ஏக பத்னி சமாக்யாம். பிரியசக இனிமையான தோழனே என்று பெருமாள் ஹம்சத்தை அழைத்து பின்வரக்கூடிய விஷயங்களை தெரிவிக்கின்றார். ஏவம் சுகம் லங்கிதாத்வா, இந்த மாதிரி சுகமாக வழியிலே உபச்சாரங்களை பெற்று கடந்தவனாக சீரகிருஷ்டே ஜனக நிருபதேஹே க்ஷேத்ரே, சீதையினுடைய பெருமையை எடுத்துச் சொல்கிறார் பெருமாள். ஏர் கலப்பையினாலே உழப்பெற்றவளாக சீரகிருஷ்டே ஜனக நிருபதேஹே க்ஷேத்ரே, ஜனக மகாராஜானுடைய யஜ்ஞ பூமியில உத்திதாம் உண்டானவளாக இருக்கக்கூடிய சீதாம், சீதை என்று பெயர் பெற்றவளான சீதா லாங்கூல பத்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீதை என்று பெயர் பெற்றவளாக இருக்கக்கூடியவளான தே சகீம் உன்னுடைய தோழியை, திரக்ஷியசி இலங்கைக்கு சென்று காணப்போகிறாய் அப்படின்னு சொல்றார். இப்போ காண வேண்டும் அப்படின்னு தாத்பரியம், தாத்வர்த்தத்தை பார்த்தால் திரக்ஷ்யசி அப்படின்னா காணப்போகிறாய் அப்படின்னு அர்த்தம், காண்பாய். காண வேண்டும் அப்படின்ற அர்த்தத்திலையும் சில விஷயங்களை இந்த இடத்துல விளக்கி சொல்றார். ஏன்னா பூமியிலிருந்து தோன்றியவள் அவள், பூமியிலிருந்து தோன்றியவள் தானே அப்படின்ற ஒரு சாதாரணமா நினைச்சுறாத, அவள் எப்பேற்பட்டவள் என்பதை மிக அழகாக சொல்கிறார் எம்பெருமான். பூமியிலே தோன்றியவள், பூமியிலே மறைந்துவிட்டாளோ அப்படின்னு நினைச்சுன்றாத. ஏன்னா நிஜாம் தனுமபி, என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் அவள் செய்ய மாட்டாள். எப்பொழுதுமே எந்த காரியத்தையும் அசந்தேஷாத்து ராமஸ்ய அப்படின்னு கூட சொல்றா ராமாயணத்துல. ராமனுடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் அவள் செய்ய மாட்டாள். சரீரத்தை வைத்துக் கொண்டு, அதாவது இழைத்து போன சரீரத்தை கொண்டாவது எனக்காக அவள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருப்பாள். என்னுடைய அனுமதி இல்லாமல் உயிரை கூட விடமாட்டாவோ. மதர்த்தம் எனக்காகவே காத்துக் கொண்டிருப்பாள். பூமௌ லோகே கோபயந்தி மகதீம் ஏகபத்னி சமாக்கியாம், எனக்காகவே இந்த பூலோகத்தில் கோபாயந்தி அந்த காத்து கொண்டு இருக்கக்கூடிய காக்கக்கூடியவளாக மகதீம் ஏகபத்னி, ஏகபத்னி பதிவிரத, அப்படிப்பட்ட பதிவிரதாவோ, என் ஒருவனையே பதியாக கொண்டவளாக வகதி தன்னுடைய சரீரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறாள். என்னுடைய அனுமதி இல்லாமல் அவள் எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கின்றார். இது சாதாரணமா ஒரு சாரமான ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். இங்க சில விசேஷமான அர்த்தங்கள்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. பெரியவாள் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாகவே சாதிக்கின்றார். துவத்பிரிய சகீம் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல ஆரம்பத்தில் ஹம்சத்தை பிரியசக என்று அழைக்கிறார், என்னுடைய தோழன் என்பதாக தெரிவிக்கின்றார், என்னுடைய இனிமையான தோழனே அப்படின்னு அழைக்கிறார். மேல வரும்பொழுது துவத்பிரிய சகீம் திரக்ஷியசி அப்படின்னு சொல்றார். இப்போ ஹம்சம் இவருக்கு தோழனா அல்லது அவளுக்கு தோழனா பார்க்கணும் மூல்யம் இது. அதுக்கு பெருமாள் சொல்றார், நீ எனக்கு ஆறுயிர் தோழன், நான் சொல்லக்கூடிய காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய தோழன், என்னுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் கேட்டு அதை தீர்ப்பதற்கான சகாயத்தை செய்யக்கூடியதான தோழன். அபிஞான சாகுந்தலத்தில் காளிதாசன் சொல்றான், சகுந்தலை சொல்லக்கூடிய விஷயமாக ஸ்னிக்த ஜன சம்விபக்தம் கலு துக்கம் சஹ்ய வேதனம் பவதி அப்படின்னு சொல்றான். ஆறுயிர் தோழனிடத்துல தன் மனசுல இருக்கக்கூடிய கலக்கங்களை எடுத்து சொன்னால் அதற்கான காரியங்களை, அந்த கலக்கங்களை போக்குவதற்கான காரியங்களை அவன் பார்ப்பான். என்னுடைய மனசுக்கும் ஒரு, அவனிடத்தில் சொல்வதனாலேயே என்னுடைய மனசிற்கு ஒரு நிம்மதி ஏற்படும் என்பதாக சகுந்தலை தெரிவிப்பதாக காளிதாசன் மகாகவி சொல்றான். அதே மாதிரி இங்கேயும் பெருமாள் சொல்றார், நீ எனக்கு ஆறுயிர் தோழன் என்பதால் சீதையும் உனக்கு ஆறுயிர் தோழியாகிறாள். அதனால்தான் துவத்பிரிய சகீம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா துல்யாபிஜன சம்ஸ்திதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். சீதையினுடைய ஆபிஜாத்தியம் அப்படின்னு சொல்லுவா, எனக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள், அவனுடைய பெருமைகளை நான் இந்த இடத்திலே பறக்க பேசுகின்றேன் அப்படின்னு எம்பெருமான் ஹம்சத்தினிடத்துல சொல்றான். ஏன்னா ஆழ்வார் சொல்றா போல அனைத்து விஷயங்களையும் சரிபார்த்து சேர்க்க வேண்டும், ஏன்னா எனக்கு நண்பனாக இருக்கக்கூடிய உன்னுடைய குலத்தை பற்றி நான் நன்காக தெரிந்தவன். இப்போ என்னுடைய மனைவியின் பெருமைகளையும் நீ தெரிஞ்சுக்கணும். ராமபிரானுடைய குலத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த அம்சம். அந்த அம்சத்தினிடத்திலே பெருமாள் தன்னுடைய மனைவியினுடைய குலப்பெருமைகளை எடுத்துச் சொல்றார். சீதாம் க்ஷேத்ரே ஜனக நிருபதேஹே உத்திதாம் சீரகிருஷ்டே அப்படின்னு சொல்றார். கர்மனைவகி சம்ஸ்தித்தி சம்சித்தியும் ஆஸ்திதாக ஜனகாதயா, பெருமாளே சொல்லியிருக்கார், கர்மாக்களை விடாமல் நன்கு அனுஷ்டித்து ராஜரிஷி என்று பெயர் பெற்றவராக இருக்கக்கூடிய ஜனக மகாராஜருடைய யாக பூமியில அவதரித்தவள் அவள். சீதா லாங்கூல பத்ததி ஆவிர்பூதம் ஆவிர்பவித்தவள், சீரகிருஷ்டே உத்திதாம் ஆவிர்பவித்தவளான ராமன் யோனிஜன் பிராட்டி அயோனிஜாள், எந்த விதத்திலையும் தோஷமில்லாதவள் அவள். ராமனை போன்று கர்ப்பவாசத்தை அடைந்து அதனால் பிறந்தவள் அவள் கிடையாது. அயோனிஜை கர்ப்ப சம்பந்தமற்றவள், பூமியிலிருந்து தானாக தோன்றியவள். ரொம்ப அழகா சொல்றார் இல்லையோ, ஆவிர்பாவ கலச ஜலதௌ அத்வரே வாபியஸ்யாக. சுவாமி தேசிகன் பெரிய பிராட்டியாரை பத்தி பேசும்பொழுது இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறார். நமக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச விஷயம் இது. கலப்பையனுடைய நுனியில கிடைத்ததன் அடிப்படையிலே அவளுக்கு சீதா என்ற பெயர் ஏற்படுகிறது. இயம் சா தர்மசீலசிய மைத்திலசிய மகாத்மனா சுதா ஜனகராஜசிய சீதா பர்த்ரு திடவிரதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சீதையினுடைய அப்படி பெருமை பெற்றவளாக இருக்கக்கூடிய சீதையை பார்ப்பதற்காக செல்லக்கூடியவள் செல்லக்கூடியவனாக நீ இருக்கிறாய். பிராட்டியை தரிசிப்பதனாலே உனக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல ஹம்சத்தினிடத்தில் சொல்றார். அப்படி க்ஷேமம் உண்டார அளவுக்கு அவள் அவ்வளவு பெருமை வாய்ந்தவளா அப்படின்னால், கோபாயந்தி தனுமபிநிஜாம் யாகதஞ்சின் மதர்த்தம் பூமௌ லோகே வகதி மகதீம் ஏக பத்னி சமாக்கியாம். அந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தையும் மிகவும் கஷ்டத்தை அடைந்தவளாக இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் கூட மதர்த்தம் கோபாயந்தி என் பொருட்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். ராமனுடைய விருத்தாந்தம் அறியாதவளாக முதல்ல தன் உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்பினாள் ஹனுமான் போய் சில விஷயங்களை சொல்வதற்கு முன்னால். அதன் பிறகு ராமன் வருவான் என்ற திட நிச்சயம் பெற்றவளாக, சிறிய திருவடியின் மூலமாக திட நிச்சயம் பெற்றவளாக, எம்பெருமானுக்காக அனைத்து விதமான கட்டங்களையும் தாங்கிக் கொண்டு ராமனுக்காகவே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அவளால் முடியாது எதுவுமே கிடையாது. அசந்தேஷாத்து ராமசிய, ராமனுடைய அனுமதி இல்லாததனாலையும் தவத்தை பரிபாலிக்கக்கூடிய காரணத்தினாலேயும் என்னுடைய பாதிவிரத்திய மகிமையினாலையும் உன்னை கொல்லாம விட்டுட்ட ராவணா அப்படின்னு ராவணனிடத்துல பிராட்டி தெரிவிக்கக்கூடியது நாம சுந்தரகாண்டத்துல பார்க்கலாம் அந்த விஷயத்தை. அப்படி ராமனுடைய அனுமதிக்காக காத்துக்கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஏகபத்னி சமாக்கியாம் வகதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பாதிவிரத்தியத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக பிராட்டி இந்த பூமியிலே எழுந்தருளி இருக்கின்றாள். அவளை காண்பதற்காக நீ செல்கிறாய் அப்படின்னு பிராட்டியாருடைய பெருமைகளை எம்பெருமான் தெரிவிப்பதாக சுவாமி தேசிகன் இந்த 14வது ஸ்லோகத்திலே சாதிக்கின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.